శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్మద్గురు పరంపరాయే నమః. నేటి శ్లోకత్తిల వెట్టి సృష్టికి కర్త పరమాత్మదాన్. అది త్రివిక్రణత్తిల సాక్షాత్ కర్తావార్పాన్. అనుప్రవేశత్తిల అందంత జీవ ద్వారా కర్తావార్పాన். அதே எஷ்டு திருட்டியில சதுர்முக சரீரியாக கர்த்தாவா இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிய நாமரூபே வியாக்கரவாணி காசாம் திரௌதம் திரௌதம் ஏகைக்காம் கரவாணி. இத வந்து ஆரம்பத்துல அந்த அகம்னு இருக்கு, அகம் அனேன இந்த முதல் வேற்றுமை, மூணாவது வேற்றுமை, இதை எப்படி அன்பிக்கிறது, எது எங்க அன்பிக்கும் அப்படின்னு. இது வியாக்கரணம் படிச்சவாளுக்கு, இலக்கணம் படிச்சவாளுக்கு ஓரளவு புரியும். அத கொஞ்சம் எனக்கு என்னால முடிஞ்ச வரையும் அதை எனக்கு வந்து சொல்ல பாக்குறேன், புரியணும்னு நினைக்கிறேன். இப்ப பொதுவா நான் நாம் இதை செய்ய போகிறேன், அதனால் ராமனால் செய்யப்படுகிறது, என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் சரியா அமைஞ்சிருச்சு, என்னால் செய்யப்படுகிறதுன்றதும் சரியா அமையிறது. ஆனால் நான் அவனால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நான் அவனால் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அவனால் எங்க அன்வைக்கும், எங்க முடியாது, இது புரிய மாட்டேன்றது. அதுக்கு அத்வைதிகள் என்ன பண்றா அப்படின்னாக்க, இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதானே, ஜீவ ஐக்கியம் தானே இருக்கு, பிரம்ம ஜீவைக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு எல்லாம் சரியா போயிடுறது, எல்லாமே எங்களுக்கு சரியா போயிடுறது அப்படின்னு இந்த அத்வைதிகள் எல்லாம் சொல்றார். ஆனால் அதை நாம ஒத்துக்க மாட்டோமே. அதாவது அவன் என்ன சொல்றா, அத்வைதிகள் ஜீவேன ஆத்மனா அப்படின்னு இருக்கு. அப்போ ஆத்மனான்னாக்கா என்னாலேன்னு அர்த்தம், ஜீவேனாக்கா ஜீவனால, ஜீவனால என்னால, நான் ஜீவனால் என்னால் அப்படின்னு சொன்னாக்கா மூணு ஒத்து வரலையே, அன்பிக்கும் அப்படின்றது. அதுக்கு என்ன பண்றாவோ அப்படின்னாக்கா, ஜீவனா இருக்கிற என்னால, ஜீவனா இருக்கிற என்னாலும், அதாவது ஜீவனுக்குதான் தேகத்துல பிரவேஷ்டா, இந்த உடம்புல பிரவேசிக்கிறவன் ஜீவன், ஈஸ்வரனோ வியாகர்த்தா வியாகரணம் பண்றவன், ஜீவன் இந்த உடம்புல பிரவேசிக்கிறான். நேற்று சொன்னோம், நம்ம என்ன சொன்னோம், ஜீவசரீரியான பரமாத்மா அந்தந்த ஜீவனை கொண்டு இவன் அனுப்பிரவேசம் பண்றான் அப்படின்னு சொன்ன. அப்புறம் இவன் என்ன சொல்றான், ஜீவன் இந்த உடம்பட பிரவேசிக்கிறான், வாஸ்தவம் எல்லாரும் ஒத்துட்டு இருக்கிறது. அது அதே மாதிரி வியாகரணமா பரமாத்மா பண்றான். இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி ஒத்துவரும், மொத்த அனுப்பிரவேசம் ஜீவன் பண்ணுவான், பரமாத்மாவோ வியாகரணம் பண்ணுவான்னாக்கா ஏக கர்த்தம் எப்படி வரும், ஒரே கர்த்தாவது எப்படி வரும், அது வராது. என்ன சொல்றோம், மூணுத்தையும் ஒரே கர்த்தா உபனிடத்தை அப்படியே சொல்லி எடுத்தோம், அகம் அனையன ஜெயநாத்தனா நாம ஒரு வியாகரவாணியும் திரௌதம் திரௌதம் ஏகைகம் கரவாணி, வியாகரண கர்த்தம் திரௌத்கரண கர்த்தம் அனுப்பிரவேச கர்த்தம் மூணுமே பரமாத்மாவுக்கு தான் முக்கியமா இருக்கு. ஆனால் தன்னுடைய சரீரமான ஜீவனை கொண்டு சதுரமுகனை கொண்டு அந்த மாதிரி சொல்லணும்னு நம்ம சொல்லிட்டோம். இவாளோ வியாகரண கர்த்தா வேற, இந்த அனுப்பிரவேச கர்த்தா வேறன்னு சொன்னாக்க, அந்த ஏக கர்த்தம் படுத்தே அப்படி கேட்டாக்க அவளுக்கு சொல்ற, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒருத்தர் தான் எங்க சித்தாந்தத்துல, அதனால ஜீவனான தானே அனுப்பிரவேசம் பண்றேன், ஜீவனான நானே, அவன் ஜீவன பிரம்மம் ஒண்ணுதான், நானே அனுப்பிரேசம் பண்றேன், நானே வியாகரணம் பண்றேன், நானே திருக்கரணம் பண்றேன். அதனால இந்த மாதிரி ஜீவியின் ஆத்மனும் சொல்லி, அகம்னு சொல்லி, வியாகரவாணி கரவாணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஐக்கியம் சொல்லணுமா, ஜீவத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் சொல்லணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி அகம்னு பிரிச்சு, அனையன ஜீவியின் ஆத்மனும் தனியா பிரிச்சு, வியாகரவாணி கரவாணின்னு சொல்லி வச்சிருக்கணும். அதனால அத்வைத சித்தாந்தம் தான் இந்த வாக்கியத்தினால சொல்லப்படுறது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சமா இருக்கு. அதை இப்ப கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஐக்கியன்றத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க நாங்க என்ன சொல்றோம் பாத்துக்கோ, இதுவரைக்கும் தான் எத்தனை அதிகாரம் வந்திருக்கு, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அம்ச அதிகரண பர்யந்தம் ஜீவன் வேறு பிரம்மன் வேறு. ஜீவன்கிறது அம்சம், பிரம்மாங்கிறது அம்சி, ஜீவன்கிறது சரீரம், பிரம்மான்றது சரீரி. இப்படி அம்சாம்சபாவம், அது மாதிரி சரீர சரீர பாவம், சரீர ஆத்மபாவம், நியந்திரண யாஞ்ச பாவம், இப்படி எத்தனை சொல்றோம். இவைகள் அத்தனையும் வச்சுட்டு பார்த்தாக்க இந்த இடத்துல ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு சித்திச்சு. இந்த மாதிரி சித்திக்கிறது கூட நித்தியமான பேதம், அது பரஸ்பரம் நித்தியமான பேதம். அதே மாதிரியே அச்சேதனம் வேறு, ஜீவன் வேறு, பரமாத்மா வேறுனு நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். இவ்வளவு சொல்லிருக்கிச்சு, அதை விட்டுட்டு நீங்க வந்து இது மாதிரி ஜீவனும் பிரம்மும் ஒண்ணும் அதுதான் இங்க சொல்றது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும். அது மாதிரி நாங்க ஏற்கனவே இன்னொன்னு சொல்லிருக்கோம், நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி அது பரமாத்ம பர்யந்தம் போகும். அகம்னு நான் என்ன சொன்னா கூட சரி, மச்சரீதி பரமாத்மா என்னை சரீரமாய் உடையவன் என் பெருமான் அப்படின்ற அளவுக்கு நாங்க போனோம். ஏற்கனவே நம்ம வந்து தேஜவதிகள் இடத்துல பார்த்திருக்கோம், சரமோ அச்சரமோ, சேதனமோ அச்சேதனமோ, அனைத்துமே பரமாத்மா ஆட்சியாக தான் இருக்கும். வேதாந்தம் தெரியாதவாள் தான் எல்லாம் நான் தான் தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறா. வேதாந்தம் தெரிஞ்சவா எல்லாமே பரமாத்மா சரீரமாக பார்ப்பார். அதனால சரீர சாட்சி சத்தங்கள் அனைத்தும் சரீர பரியந்தம் போகணும், குணவாட்சி சத்தங்கள்லாம் குணி பரியந்தம் போகணும். செப்பா இருக்குன்னு கடன் செப்பா இருக்குன்னா என்ன செய்ப்பா தனியா இருக்க முடியுமா? அந்த எந்த வஸ்து அந்த சோப்பு இருக்கோ அந்த சோப்பு நிறம்ன்றது அந்த வஸ்துவோட சேர்ந்து சொல்லணும். இதுதான் நம்ம வந்து குண குணி சரீரம் சரியை அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த கிரமம் சொன்னதுனால எல்லாமே எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, ஜீவேன்னு சொன்ன அர்த்தம் ஜீவ விசிஷ்டேன ஆத்மனா, ஜீவ விசிஷ்டம்னா அர்த்தம் ஜீவ சரீரியான ஆத்மா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சொன்னாக்க பகவத் பரியந்தம் போயிடும், அது அழகான அன்மயம். அதனால இப்ப என்ன சொல்லணும், அகம் நான் என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய ஜீவனோட கூட்டினால சேர்ந்து ஜீவாத்மா ஜீவ சரீரியான என்னால் என்ன இந்த அனுப்பிரவேசம் பண்ணப்படுறது, நானும் போய் ஜாகரணம் பண்ணுகிறேன், திருவர்காரணத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லணும். இந்த கிரமத்தை சொன்னாக்க அப்ப என்ன ஆகும், ஆத்மனா அப்படின்னா ஆத்மா இருக்கோ அது சேனைன்னு சொல்ல கூடாது, கண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவன் வேற இல்லையோ. இது ஒரு வியாகரண விஷயம், திருதியாவை பற்றி இருக்கோ மூன்றாவது வேற்றுமை, அது வந்து அதாவது கிரியாபத அனுபவங்கள் ராமேன ராவணம் ஹன்யதே அப்படின்னு சொல்லணும். ராமஹா ராவணம் ஹந்தி ராமஹ ராவணம் ஹந்தி, ராமன் ராவணனை கொன்றான். இந்த ஹந்திங்கிறது கிரியாபதம், வினைச்சொல். அந்த வினைச்சொல்னால அந்த வினைச்சொல்னால ஹந்தின்னு கர்த்தா சொல்லப்பட்டான். ஹந்தின்னா அதனட கர்த்தா, சொல்லுவதில் யார் கொள்கிறானோ அவன் சொல்லப்படுகிறான். அதனாலதான் ஹந்தின்னு சொன்னதுனாலதான் ராமஹான் வந்தது, ராமஹ ராவணி ஹந்தி. ஆனா பாருங்க, ஹந்ததே ராவணோ ஹந்ததே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹந்ததேனால கொல்லப்படுகிறவன், கர்மா கொல்லப்படுகிறவன் சொல்லப்படுகிறான். அதனால அப்ப என்ன உங்களுக்கு திருப்தியா இருக்கு? அந்த அந்நியத்தேன் வினை சொல்னால கர்த்தா சொல்லப்படவில்லை, கொல்லப்படுகிறவன் சொல்லப்படுறான். அதனால ராமேன ராவணோ ஹந்ததே ஹதஹா அப்படின்னு சொல்லு. இப்ப என்ன கேட்கிறா? அனுப்பிரவிஷ்ய அப்படின்றது, அனுப்பிரவிஷ்ய அனுப்பிரவிஷ்யே, உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அர்த்தம் வந்து ஜீவனா இருக்கு, ஆத்மதான் இருக்கு. ஆத்மானத்துக்கு தன்னாலும் சொல்ல முடியாது, ஏன்னாக்கா தான் இங்க கர்த்தா இல்லையே. அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு சொன்னாக்கா அந்த அந்நியத்தைன்ற மாதிரி அனுப்பிரவிஷ்யத்தேன்னு அர்த்தம், உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான். அப்போ ஜீவேனன் திருப்தியாக கர்த்தாவில் வரும். அதனால ஜீவம் மாத்திரம்தான் ஜீவாத்மம் பேர் வச்சது. ஜீவேன ஆத்மான்னாக்கா ஆத்மான பரமாத்மா கிடையாது, ஜீவேன ஆத்மா ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறோம். அதனால அந்த மூணாவது விபக்தியினால சொல்லப்பட்ட ஜீவேன ஆத்மான்றது ஜீவனை தான் சொல்லும். அது அனுபவத்துக்கு ஜீவன் தான் கர்த்தா, அதனால அத்வைதம் வராது என்று துவைதிகள் எல்லாம் சொல்ற, துவைதிகள் எல்லாம் அந்த மாதிரி சொல்ற. ஏன்னா அவன் நம்ம சொல்ற மாதிரி ஜீவனையும் பெருமானையும் என்றைக்கும் சேர்க்க மாட்டாவும், சரிதாக்கும் பாவமோ சித்த வேஷமோ வரவே வராது. அதாவது அனுப்பிரவேசத்துல ஜீவாத்மாவே கர்த்தா, யாகரணத்திலேயோ திருவுக்கரணத்திலேயோ பரமாத்மாவை கர்த்தா. அதனால அத்வைத பட்சம் இங்க வராதுன்னு அவா சித்தாந்தம். ஏன்னா நமக்கு எப்படின்னாக்கா அத்வைதிகளையும் தள்ளிடணும், வேதிகளையும் தள்ளிடணும், அந்த கிரமத்திலே இப்ப போயாகணும். அந்த கிரமம் எப்படி அப்படின்னாக்கா, நீ ஜீவன் கிட்ட கர்த்தத்துவம் சொல்லவே முடியாது, கர்த்தத்துவம் சொல்ல முடியாது. அவன் வந்து கர்த்தோ அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து ஒரு இது சொல்லிக்கோங்க, துவாசிருதி துவாசிருதினு ஒரு ஸ்ருதி இருக்கு. துவாபத்தியம், துவாபத்தியம்னாக்கா என்ன சொன்ன, சைத்ரஹா ஸ்நாத்வா பொந்தே அப்படின்னு சொல்றோம். சைத்ரன் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னோம். இவன் பாருங்க இருக்கோல்லையோ, ஸ்நாத்வா பக்துவா கத்வா இந்த மாதிரி துவாசத்தையும், இது என்ன சொல்லணும்னா சமான கருத்துக்கு சொல்லணும். அந்த ஸ்நாத்வா புங்கேன்னு ஸ்நானத்துக்கு யாரு கர்த்தாவோ அவனை போஜனத்துக்கும் கர்த்தா. இது மாதிரிதான் சொல்லணும், சமானம் சமான கர்த்தத்துவம் இங்கதான சொல்லப்படுறது. வாசுகி சொன்னாக்க அகம் தியானம் கத்துவா பகவந்தம் நமஸ்கரோமி அப்படின்றான, நான் கிராமத்தை அடைந்து பகவானை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த கத்துவான் துவாப்பிருத்தேன், நான் தான் போறேன், நான் தான் சேர்க்கிறேன், ஒரே கர்த்தத்துவம் தான் சொல்றது. இது ஜீவேன அனுப்பிரவிஷ்ய நாம் யாகரமானின் இருக்கிறது. இப்ப பாருங்க அனுப்பிரவிஷ்ய அதுவும் துவாப்பிரத்தியம் மாதிரிதான், அது இந்த லெபந்தமா இருந்தா கூட அதுவும் துவாப்பிரத்தியமாக ஒத்துண்டு இருக்கலாம். சரிக்கா யாகர வையாகரமாரிக்கும் இது துவாப்பிரத்தியமா இருக்கிறதுனால இப்ப அனுப்பிரவேசத்தை யாரு கஷ்டாரோ அவன்தான் நாமரூப யாகரணத்துக்கும் கஷ்டாரா. இந்த ரெண்டுத்துக்கு யாரு கத்தாவோ அவன் தான் திருக்கரணத்துக்கும் கத்தா. இப்படி ஏக கத்திருப்பது சொல்லக்கூடாது. ஏக கத்து ஒரே கத்தா. இப்போ தைரியம் சொல்ற மாதிரி, தைரியம் சொல்ற மாதிரியாக இந்த ஜீவன் அனுப்பிரவேசத்துல கர்த்தாவா இருக்கான், பரமாத்மா வியாகரணத்துல கர்த்தா, திருவுத்தரணத்துல கர்த்தான்னு சொன்னாக்கா இந்த அனுப்பிரவிஷன்ற தோற்றத்தை நமக்கு பார்ப்போம். இந்த பிரத்யேகத்தினால சொல்லப்பட்ட ஒரே கர்த்தா அமைத்துக்குன்றது அடிபட்டு போயிடும். வியாகரண சித்தாந்தம் எதிரான சொல்றது. ஏன்னா நம்ம பாஷைகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதாவது வியாகரண சாஸ்திரத்துக்கே அஷ்டாத்தியாயம் வியாகரண சூத்திரங்கள் அது பண்ணினால பாணி மகர்ஷி அம்பரமான அவர் சொல்லச்ச பகவான் பாணினிகி அப்படின்னு பகவத் சப்தம் போடுவேன். அவ்வளவு பாணினி கேட்ட ஏன்னா நம்ம எம்பரமானார் மகாவியாகரணர், மகாவியாகரணர் இலக்கணத்துல அப்படிப்பட்ட கட்டிக்காரர். அது மாதிரி தர்க்கத்துல எல்லாத்தையும் ஏன்னா விஸ்வக்ஷனுடைய அவதாரம் விஸ்வக்ஷேனோ எதிரெதிரமோ தேவதாரத்தம் அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட மகான். அவன் வந்து இந்த வியாகரணத்தை என்ன சொன்னாலும் அது அப்படியே எடுத்துக்கிறவர். இப்போ பாணி மகர்ஷி இது மாதிரி சொல்லிட்டார், துவாபத்தியமானது சமான கர்த்திருவத்துவத்தை சொல்லும். இவ அனுப்புற விஷயம் சொல்லிடுச்சோம்னாக்கா அனுப்புற யார் கர்த்தாவோ அவரே வியாகரணத்துக்கும் கர்த்தா, நாம ரொம்ப வியாகரணத்துக்கும் அவரே பஞ்சீகரணம் திருக்கரணம் சத்தியகரணம் அதுக்கும் அவரே கர்த்தா, அனைத்துக்கும் ஒரே கர்த்தான் அர்த்தம். ஆனா ரெண்டு சொல்ற மாதிரி அனுப்புற ஜீவன் கர்த்தான்னு சொன்னாக்கா அந்த ஏற்ற அடிபட்டு போயிடும். அது இலக்கண விரோதம், அது மாதிரி ஸ்ருதி விரோதம், ஸ்ருதி விரோதம். அவனுக்கும் இலக்கண விரோதமோ கிடக்கூடாது. ஆதரவுனால என்ன பண்ணணும் அப்படின்னு அணையன ஜீவேன ஆத்மனா அப்படின்னு இருக்கு. ஆகம்னு இருக்கு, அனுப்பிரவிஷம் இருக்கு, வியாகரவாணி கரவாணின்னு இருக்கு. மூணு கிரியாபதங்கள் அனுப்பிரவிஷன் ஒரு துவாபத்தையோடு சேர்ந்த கிரியாபதம். வியாகரவாணின்றது அது வந்து பிரதான உச்சபுருஷமா இருக்கு. அதாவது நான் செய்கிறேன், அகம் வியாகரவாணி, அகம் கரவாணி. அப்ப அனேன ஜீவன ஆத்மனான்றது ஒட்டுநகையில. அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய உதாரணங்கள் காமிக்கிறார் பாஷ்யக்காரர். எப்படி அப்படின்னா அகம் அனேன ஜீவன ஆத்மா ஆயின இந்த ஜீவன் ஆத்மா, இந்த ஜீவாத்மான என்ன அர்த்தம், எனக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை கொண்டு ஆப்பிரவேசம் செய்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். ஆத்மசத்து சரீர லட்சியம், ஆத்மானது சரீரத்தை கூட சொல்லணும். அப்ப என்ன ஆகும், ஜீவனாகிற சரீரத்தை கொண்டு அப்படின்னு இது ஒரு அர்த்தம் சொல்லணும். இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாக்க விசேஷ வேஷம் ஜீவ விசிஷ்டனான எம்பெருமான் இந்த தன்னுடைய சரீரமான ஜீவ ஜீவனோட கூட்டினவனாக அனுப்பிரவேசம் செய்தது. அப்ப அனுப்பு மயான்ற ஆத்மகாண்டத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க மயான்னு அர்த்தம் நினைக்கணும், மயா அப்படின்னு அர்த்தம் நினைக்கணும். ஜீவனான சரீரனுக்கும் சரீர சரீரத்தை கொண்டு மயா என்ன அனுப்பிரவேசிக்கப்படுகிறது. அனுப்பிரவேசம் எப்படி வந்ததுன்னா அனுப்பிரவிஷம் சொன்ன பாருங்க ஹன்யதே ராமேன ராவணம் ஹன்யதேன்ற மாதிரி அனுப்பிரவிஷ்ய இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். எப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த இடத்துல இந்த கணம் வந்துடும். இது சுதப்பிரகாசாச்சார் மகாவாக்கம் சுவாமி தேசிக்கும் கூட நியாயப்படுத்தி சாட்சிக்கு. அதனால அனுப்பிரவிஷ்யங்கிறது போதும் மயா அனுப்பிரவிஷ்ய மயா எங்க வந்தது அகம்பிரத கொண்டு ஆத்மசப்தத்தை மயா மாத்திக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிரமம் வச்சிருந்தோம், இந்த மாதிரி கிரமம் வச்சிருந்தா கூட அதுல சில தோஷங்கள் எல்லாம் வந்துடும். மயான்றது ஆத்மசப்தத்துக்கு அவ்வளவு ஆத்மான்றதுக்கு மயான்னு சொல்றது கொஞ்சம் சிஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி கல்பிக்கிறது காற்றுடன். இன்னொன்னு ஒண்ணு உபகட பாஷகாரம் சொல்ற சுவாமி உபகட பாஷகாரம்னாக்க வந்து கல்பித பேதம், கல்பித பேதத்தை வச்சு சொல்றது. எப்படி சொல்றது அப்படின்னாக்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லணும், நான் பண்றேன்னு சொல்லச்ச நான் எங்க பண்றேன் எல்லாம் என் பாவம் பண்றது அப்படின்னு சொல்றோம். நான் எங்க பண்றேன் எல்லாம் என் பாபம் பண்றது. இந்த பாபம் பண்றது என்ன பண்ணலையா அது? அப்ப என்ன சொல்றது? ஒரு கல்பிதமான ஒரு பேதம், கல்பிதமான ஒரு பேதத்தை இட்டு நான் என்னோட பாபத்தை கொண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றா? கடகா சேன ரூபேன இதர வியாபாரத்தை கருவதி. இதை எடுத்திருக்க உன்னோட பாஷகர் உதாரிக்கிறார். அதாவது கடமானது சுவேன ரூபேன கடத்தொன்னு ஒரு ரூபம் சொல்லி ரூபம், அந்த சுவேன ரூபம்ன்றது ஆத்மாங்கிறதுக்கு பிரிக்கணும். அப்படி பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்மாத்துக்கு சுரூபம் அர்த்தம், சுரூபேன தன்னுடைய ரூப சுரூபத்தை கொண்டு கடத்த சுரூபம் என்ன பண்ணும்? கடத்தெல்லாம் தெரியணும். கடத்துல படம் இல்லை, அதை எப்படி சொல்லணும்னாக்கா கடம்ன்றது கடத்துங்கிற தன்னுடைய சுரூபத்தை கொண்டு படாதி சுரூபங்களால் யாவத்தி பண்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி சொன்னாக்கா இந்த மாதிரி கட்டாக சுயரூபேன்னு யாவத்தி தரும். இது கல்பித பேதம். ஏன்னா கட தோன்றது கடத்தில் தானே சுரூபம், அது தனியா அவனு பிரிக்கணுமா? அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கல்பித பேதம் சொல்லணும். கல்பித பேதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எனக்கு சரீரமே மறுக்கிறான் இந்த ஜீவன், இவனை கொண்டு அந்த மாதிரி அதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிற உபநாத பாஷகாரம். வியாக்ரேண பூத்வா பகவோமய ஆத்தாக சிம்மேன பூத்வா பகவோமய ஆத்தாக. ஒரு இந்திரஜாலம் இருக்கான், அதாவது அவனுக்கு மந்த சக்தி தான் உண்டு. ஆனா என்ன பண்றான்னு திடீர் புளிய மாறிடுவான். புளிய மாறி எதுக்கு வர்ற நிறைய பேரை நிறைய மகங்கள் இதெல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இவன் சொல்றான், வியாகிரேன பூக்வா பகவா மயா ஆத்தா, வியாக ரூபத்தை எடுத்துட்டு பகவா மயா ஆத்தா என்ன நிறைய பேர் சாப்பிட்டா சிம்மேன பூத்வா பகவோமயா ஆத்தா சிம்மமாறி என்னால பல பேர் சாப்பிடப்பட்டா. இந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். இதே ஒரு உதாரணமா சொல்லிக்க இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த திருதியா விபக்திக்கு இத்தம் பூத லட்சணம்னு ஒரு திருதியா அர்த்தம், அதாவது ஜீவாத்மாவுக்கு ஜீவனே அர்த்தம், ஆத்மசத்துவத்துக்கு ஆத்மானே அர்த்தம். அன்னை என்ன ஜீவன ஆத்மனா இந்த ஜீவாத்மாவை கொண்டு இதுக்கு இத்தம் போதும்னாக்க என் சரீரமா இருக்கிற இந்த ஜீவனை கொண்டு அர்த்தம். அப்படியே அர்த்தம் பண்ணுவோம், அந்த ஜீவனை கொண்டு நான் அனுப்பிரவேசம் பண்றேன், என் சரீரமான ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்றேன். அதனால எல்லாம் அர்த்தம் உண்மைச்சுகிறது, அதனால் இதுவும் விரோதம் இல்லை. இது பர்யந்தம் உபநாத பாஷகாரர் சுதப்பாச்சாரியார் நியாயவசீர சுவாமி சாத்தியும் சொல்லிட்டோம். இந்த சுவாமி இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன், இதையே உபநாத பாஷகாரர் உதாரிக்கிற சந்தோகம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தன இந்த ஜீவன் இருக்கையோ ஜீவன் வந்து விசிஷ்ட வேஷன்னு இருக்கிறதுனால அது கரணமாறுது, இந்திரியமாறுது, இந்திரியமாறுது. கரணம், கரணம் என்ன அர்த்தம்? உபகரணம் அர்த்தம். அந்த மாதிரி சொல்லுங்க, அதாவது ஜீவனையே கரணமாக உடையவன், ஜீவனை உபகரணமாக உடையவன், அவன் அவனை கொண்டு அனுப்பிரவேச கருத்துவம். அதனால ஜீவ விசித்தமான இந்த ஆத்மானா சுவார்த்தம் தன்னை சொல்றதுன்னு அர்த்தம். அதாவது ஜீவன மாதிரியே சித்தரூபமாக இந்த உடம்புக்குள்ள நுழையிறது எப்படி? ஜீவன் நுழையிறானோ இல்லையோ? ஜீவன் எப்படி உள்ள போடுவானோ அவனோட சேர்ந்து இவன் ஒண்ணு நுழைஞ்சிடுறான். அதனால அந்த அனுப்புகிறேசத்துல ஜீவன் கரணமா போயிடுறான். ஜீவ விசிஷ்ட ஆத்மா அனுப்பிரவேசம், பகவானுடைய அனுப்பிரவேசம் இங்க இருக்கு. ஜீவனோட சேர்ந்து உள்ள போறான். ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னு வரான், அத வேண்டாம். ஒரு கிரகப்பிரவேசம் போறான், கிரகப்பிரவேசம் போச்ச அவன் தன் கிருஹிணியை கையப்பிடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா உள்ள வரணும். கல்யாணம் முடிஞ்சு அஞ்சாம் நாள் கல்யாணம் நடக்கும், அன்னைக்கு வது பிரவேசம் சொல்வா. அவ வயசுல அந்த கிருஹிணிய கைய பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வலது காலத்துல உள்ள வரான். இப்போ இவனோ பர்த்தா, அவளோ பத்னி, இவா ரெண்டு பேரும் ஒன்னா சொந்து சேர்ந்து ஆத்து உள்ள சுகமா வலது காலத்துல உள்ள இருக்கிற இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வரா. அந்த மாதிரி ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னா சேர்ந்து இந்த உடம்புக்குள்ள நுழையிறா. அந்த மாதிரி வச்சுப்போங்க. அந்த மாதிரி கரணத்துவம் வந்துட்டோம், அனுப்பிரவேச கரணத்துவம். ஜீவன் எப்படி உள்ள உள்ள போறானோ அந்த மாதிரி எம்பெருமானும் ஜீவசிஷ்டனாக உள்ள நுழையிறான். அதனால ஜீவனோட சேர்ந்த தன்னை கரணமாக உடைய அனுப்பிரவேசத்துல யாரு கர்த்தாவோ அவனே நாமரூப வியாகரணத்திலையும் கர்த்தா, அவனே பஞ்சீகரணம் அதுலயும் கர்த்தாவா இருப்பான். அதனால இந்த பரதேவரை தான் எல்லா இடத்திலையும் கர்த்தாவாக இருக்கிறான். பாமதிய வாக்குஸ்வரர் சொல்ற பிரயோஜக கர்த்து சாட்சாத் கர்த்தா கரணம் பவதி அப்படிங்கிறார். அதாவது ஒரு பிரயோஜக கர்த்தா நியந்தா, நியந்தா அவனுக்கு அவனால சொல்லப்பட்டு யாரு காரியம் பண்றானோ அவன்தான் சாட்சாத் கர்த்தா. சொன்ன பிறங்க ஒரு ராஜா வந்து ஒற்றனை கொண்டு அப்படின்னு சொல்ல முடியல, பரபரத்தது தெரிஞ்சுக்கிறேன் தானே. அப்ப அது மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒற்றன் இருக்கானே அவன் கரணம் உபகரணம் ஆயிடும். ஒரு ராவணுக்கு ஒரு அம்பு எப்படி உபகரணமோ கரணமோ அந்த மாதிரி சாட்சா கர்த்தா அவன் வந்து பிரயோஜ கர்த்தா. பகவானும் பிரயோஜக கர்த்தா, பிரயோஜக கர்த்தா பிரயோஜக கர்த்தாவா இருக்கான். பிரயோஜக கர்த்தாவுக்கு பிரயோஜகர்த்தா உபகரணமாக அப்படின்னு வாசித்து மிஸ்ரர் இதர சொல்றார். அதனால அந்த கிரமத்துல பாருங்க. அப்படி பார்த்துட்டாக்கா இவ என்னாச்சு, பகவான் ஜீவன் இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கா. ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்பு, என் உடம்பு இருக்கு, என் உடம்புல நான் எப்போ குழந்தையா இருக்கேன் உள்ள போறேன், சின்ன குழந்தையா நான் பிறக்கிற சமயத்துல இந்த உடம்புல நான் சேர்ந்து வரேன். எப்ப நான் உள்ள வரணும் அப்ப என்னோட சேர்ந்தவனாக எம்பெருமானும் உள்ள வந்துடுறான். அப்ப பகவான் கரணமா ஆயிடுறான், சுபகரணம் மாதிரி. அதாவது ஜீவனோட சேர்ந்த பரமாத்மா, பரமாத்மாவை கரணமாக உடைய அனுப்பிரவேசம். அவனே வியாகரண கர்த்தா, அவனே திருமத்கரண கர்த்தா. அதனால எல்லாம் சித்தமானது. இப்ப பாருங்க விசிஷ்ட வேதம் சொன்னதுனால இந்த துவா பிரத்தியம் இருக்கே, துவா பிரத்தியத்துக்கு ஏக கர்த்தத்துவம் சொல்லும். முன்னாடி பண்றது பின்னாடி பண்றது எல்லாருக்கும் ஒரே கர்த்தான்றது, அது சித்திச்சு கொடுத்து. அதனால துவைத கண்டனம். அதே மாதிரியாக அத்வைதிகள் ஜீவ பிரம்மைக்கு சொன்னான், அந்த ஏக அந்த ஜீவ பிரம்மைக்கு வாழ்க்க அதுவும் கண்டனம் பண்ணப்பட்டுதான் ஆயிடுச்சு. அது மாதிரி சரீராபிபாவம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு, அம்சாபிபாவம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு. நேற்று கூட சொன்ன பாருங்க வந்து ஒரு கிளை மரத்தோட கிளை அசைஞ்சதுன்னா கூட விரக்ஷஸ்தலத்தி விரக்ஷமானது மரமானது அசையிறது, அங்க அசைகிறது கிளைதான். ஒரு சாகா கிளை அசைஞ்சா கூட மரம் அசைகிறதுன்னு சொன்னா தப்பு இல்லை, ஏன்னா அம்சாம்சிபாவம். அதே மாதிரி இங்கேயும் ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும். அதனால இந்த மாதிரியாக வாக்கியார்த்தம் எப்படி சொல்லணும், இந்த அனைத்து அக்கிரமாணி தாசாம் திருவதம் திருவதம் ஏகைக்கிரம் கரவாணின்னு இருக்கு. இதுக்கு அந்த காலத்துல 94 ஞாபகம் இல்லை, அப்பெல்லாம் சின்ன வயசு இப்ப எல்லாம் வயசா எடுத்து புத்தகம் பார்க்கறதில்லை. அப்பெல்லாம் நிறைய புத்தகம் பார்க்கணும் போய் கருணாகராச்சாரியன் எல்லோரு சார் குமார் வாசி வரதேசன் சார் அனாதவரும் மாத்தவா ஒன்னே முக்கால் மணி நேரம் இந்த வாக்கியத்துக்கு என் வாக்கியார்த்தம் கருணாகராச்சாரம் முடக்கி முடக்கி கேட்டாவன் கோபுரிய பண்டிதர்கள் ரொம்ப பணம் திருப்பிக்கு இதுவானவர்கள் எங்க கிட்ட பணம் திருப்பியா இருப்பார் அவர்கிட்ட நாங்க எல்லாம் புத்திபக்தியோடு இருப்போம் அந்த சுவாமி நிறைய கேள்வி கேட்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அப்ப நிறைய சொல்லியும் கொடுத்தார். இது மாதிரி எது சொல்லுவாரு அவ்வளவு பெரிய வாக்கியார்த்தம் இந்த வாக்கியத்துக்கு இருக்கு அணையன ஜீவேன ஆத்மனா அப்படின்னு மூணு இவற்றோட சேர்ந்த மூணு பதங்கள் அந்த மூணு பதங்கள் அந்த அகம் யாகரவாணி கரவாணி அனுப்பு விஷயம் இந்த மூணு கிரியாபதம் மூணு திரியா விபக்தி ஒரு அகம் அப்படிங்கிறது இந்த எல்லாம் எப்படி அன்வைக்கிறது அப்படிங்கறத பத்தி அப்படி விசாரம் இருக்கா மகன்கள் பெரிய பெரிய விசார கிரந்தங்கள் நல்லா எழுதியிருக்காது. அந்த விஷயமானது இந்த ஸ்லோகத்துல விமர்சையா சொல்லப்படும். அத்தைய கண்டனம் செய்த கண்டனம் சுசித்தாந்த ஸ்தாபனம் இது அத்தனையுமே இந்த ஸ்லோகத்துல கரெக்டா சொல்லப்படுறது. அது எப்படின்னுட்டு இவ பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க யாதி வேணாத்மனேதி ஸ்ருதிரியமபிதம்மஜீவைக்கியமாகபுரிகரயிதிஸ்தாயிபேதாபிதானாத் தேனேஷஹ தத்விகிஷ்டஸ்வகரணகதயா அனுப்ரவேசேதி கர்த்தா ஜீவேதத்கர்த்ருதாயாம் யஹ நஹி கர்தே த்வாஸ்ருதிக்கர்த்ருபேதாத். ஜீவேன ஆத்மனா இருக்கு அனையன ஜீவேன ஆத்மனா இந்த அனையன ஜீவேன ஆத்மனாங்கிற ஸ்ருதி எப்படி அன்வழிக்கும் அப்படின்னு அத்வைதிகள் சொன்னா பாருங்க தேகத்துல ஜீவனுக்கு தான் ஜீவன் தான் தேகத்துல பிரவேசிப்பான் வியாகரணத்துல பரமாத்மா தான் கர்த்தா. ஆனா வேற வேற வந்துருத்தேனாக்கா ரெண்டு பேரும் ஒண்ணுதானே ஜீவனும் பிரம்மனும் ஒன்னதான் இருக்கா ரெண்டு பேரும் ஒத்தான் அப்படின்னு சொல்லிட்டா செய்திகள். அதனால அந்த பிரம்ம ஜீவ ஐக்கியம் சொன்ன அது வரவே வராது இங்க அன்வைக்காது. இந்த பிரம்ம ஜீவ ஐக்கியம் ஆக பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் ஐக்கியத்தை இங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ராகேவ முன்பே எத்தனை ஜீவனங்களை சொல்லிருக்கோம் ராகேவ ஏகா அந்தராத்மா ஒருத்தன் தான் பகவான் தான் அந்தரியாக சரீரியாக ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னுட்டு நிறைய இடத்துல சொல்லிவிட்டோம் வினாடியே சொல்லியாச்சு. இதரக பப்பு மீதி எல்லாம் இதரகாவோ இதரதாவோ இதரதோ எது வேணாலும் சரி அதான் மீதி எல்லாம் மீதி அனைத்து ஜீவாத்மாக்களும் அனைத்து அச்சேதனங்களும் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாகவே இருக்கும் எல்லாம் சரீரமாக தான் இருக்குமே தவிர்த்து பகவானும் இதுவும் ஒண்ணு பிரபஞ்சமும் ஒண்ணு கிடையாது ஜீவனும் பிரம்மனும் ஒன்று கிடையாது ஐக்கியம் இல்லை அப்படின்னு இனி ஸ்தாயி பேத அபிதான ஸ்தாயி என்ன அர்த்தம் நித்தம் அதாவது திருடா சொல்லிட்டு எப்பொழுதுமே பேதம் தான் நித்திய சித்தமாக பேதம் ஜீவன் வேறு அச்சேதனம் வேறு பரமாத்மா வேறு சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு மூணு தத்துவத்தையும் சொல்ற முடியும் இது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இப்ப மூணு பேரும் ஒண்ணு கிடையாது பேதம் தான் அப்படிங்கறத நிறைய இடத்துல ஸ்தாயியா நித்தியமாக திருடமா சொல்லிட்டோம் நித்தியமாக எவ்வளமா வேறா இருப்பான் ஜீவன் வேறாக இருப்பான் அச்சேதனம் வேறாக இருப்பான் அப்படின்னு நிறைய சொல்லிட்டோம். அப்படி சொன்னதுனால இந்த அத்வைத பட்சம்ன்றது சித்திக்கவே சித்திக்காது. சொல்லணும்னு சொல்லிருக்கோம். எந்த சப்தத்தை சொன்னாலும் சரீரவாச்சி சப்தங்கள்லாம் சரீர பரியந்தம் போகணும். அது எப்படி சரீராத்மபாவம் விசிஷ்ட வேஷமாக சொல்லணும். விசிஷ்டம் ஜீவ விசிஷ்ட அபேதம் நீங்க சொல்லுங்க. அபேதம் வந்து என்ன அர்த்தம்? சொரூப ஐக்கியம்னு அர்த்தம் இல்லை. இந்த தேவதத்தம் என்ன அர்த்தம்? தேவதத்தன் அவனுக்கு உடம்பு, அவன் ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்ததா பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம், விசிஷ்ட ஐக்கியம். அத்வைதிகர் சொல்றது சொரூப ஐக்கியம், ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணு அப்படின்னவா ஐ சுரூப சித்தம் ஒத்துக்கிட்டா. நாமளும் அப்படி ஒத்துக்கல. விசிஷ்ட ஐக்கியம் ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் பரஸ்பரம் விசிஷ்டமா இருக்கு. கடம் கடத்துவம், அவன் குணம் குணி, அம்சம் அம்சி, இதெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்குமோ விசேஷம் விசேஷம், வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாவது இருக்கு. அதனால இது வந்து விசிஷ்ட ஐக்கியம் தான் நம்ம சொல்றது. ஸ்வரூப ஐக்கியம்ன்றது நாம சொல்லல. ஆதரனாலேயே அத்வைதிகளுடைய கண்டனமானது செஞ்சு சொல்றது அப்படின்ட்டு பூர்வார்த்தத்தினால அத்வைத கண்டனத்தை அதன் பிறகு உத்தமர் சுவாமியுடைய யோஜனை துவைத கண்டனம். வேதிகள் நான் சொல்றது என்னது? ஆவியதே திருதியான் இருக்கு, அனுப்பவிஷ்யன் இருக்கு, அனுப்பவிஷ்யே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அதனால அதை வந்து அனுப்பவிஷ்யதேன்னு சொன்னதுனால எது அதாவது உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான், இந்த தேகத்தின் உள்ளே தேகமானது பிரவேசிக்கப்படுகிறது, யாரால? ஜீவனாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணும். முஜ்ஜதேன்னு சொன்னாக்கா கேன முஜ்ஜதே, யாராவது சாப்பிடப்படுறது? சைத்திரேன முஜ்ஜதே, ராமேன கம்யதே, ராமேன ஹன்யதே, அந்த மாதிரி ஜீவேன ஆத்மனா அனேன அனுப்பிரவேசியதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ அனுப்பிரவேசத்துல ஜீவன் தான் கருத்தா. அதனால அத்தியம் அத்தியமே வராது. வியாகரணத்துல நாம வியாகரணத்துல பரமாத்மா கருத்தா அப்படின்னா வேதிகள் சொல்வார். வேதிகள் சொன்னாக்கா அதுவே வராது. அது ஏன் வராது அப்படின்னாக்கா ஜீவே தத் கர்த்ருதாயாம், அனுப்பிரவேசத்துல ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா பாருங்க அனுப்பிரசிய அந்த சுதியானது கர்த்திரு பெயராது. அதுல ஜீவன் கர்த்தா, வியாகரணத்திலயோ பரமாத்மா கர்த்தான்னு கர்த்திரு பெயர் வந்து அப்ப துவாசுருதி ஒத்துவராது. அன்னைக்கு அன்னைக்காது ஏன்னாக்கா சுவாசுக்கு அர்த்தமே ஏக கர்த்திருக்கம் எங்கவனா ஏக கர்த்தம். சுவாசு என்ன சொல்றோம்னா சில இடங்கள்ல பூர்வகால வாக்கியம் இருக்கும். பூர்வகால வாக்கியம் என்ன அர்த்தம்? சுனாத்வா பங்கே சைத்ரா சுனாத்வா பங்கே, சைத்ரன் குறிச்சுட்டு சாப்பிடலாம். இவ குறிச்சுட்டு அது பூர்வ காலம் ஸ்னாத்வா அப்படின்றதுனால முதல்ல குளிச்சுட்டோம், அதுக்கப்புறம் பூங்கே உத்தரகாலம் யோஜனமா ஸ்நானோத்தர காலம், ஸ்நானம் ஆன உடனே அவன் சாப்பிடணும். அந்த மாதிரியாக இங்க இருக்கும். அடுத்தது ஒரே கஷ்டம் தான், சில இடத்துல சமான காலமாக தான் இருக்கும். அப்ப சொன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நாம சொல்றோம் முகம் யாதாய சுகம் சொதுக்கி, முகத்தை ஆனும் வாயை தரணும்னு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் தூங்குவோம், வாயை தரணும்னா நம்ம தூங்குவோம். ஆனும் வாயை தரணும்னு தூங்குற சமயத்துல முகம் யாதாய சுகம் சொதுக்கி, யாதாயன்றது தப்புக்கு ஒரே காலம் தூங்குறதும் முகத்தை தரணும்னு இருக்கிறதும் சமான காலமா இருக்கு. சில இடத்துல பூர்வோத்தர காலம், சில இடத்துல சமகாலம், ஆனால் கர்த்தா மாத்திரம் ஒத்தம்தான் சொல்லும். இது துவாசத்திரியத்துக்கு விசேஷமான ஒரு அர்த்தம். இப்போ அந்த வேதிகள் தான் பாருங்க வந்து அனுப்பிரவேசத்துல ஜீவன் கர்த்தா, வியாகரணத்துல பரமாத்மா கர்த்தான்னு சொன்னாங்க வேதிகள். அப்படி சொன்னாக்க துவாசுருதி அன்பிக்காது. ஏன்னா கர்த்தர் பேதம் இங்க வந்துடுறது, கர்த்தர் பேதம் வந்துடுறது வந்துடவே இது அன்றைக்குமே அன்னைக்காம போயிடும். கர்த்த வேதாத்து சுவாஸ்வதி நகை கருத்து ஜீவன் தான் அனுபவம் எடுத்துற கர்த்தான்னு சொன்னாக்கா அப்ப இந்த சுவாஸ்வதியானது விரோதிச்சுக்கணும். என்ன கிடக்கு அன்னைக்காது. அதனால என்ன சொல்லணும் தேன ஆகினால் ஈஷா இந்த பரமாத்மாவன் தத்விசிஷ்டம் என்ன அர்த்தம் ஜீவாத்ம விசிஷ்டனாக ஸ்வகரணகத்தையா தன் கரணமாவுடைய அனுப்பிரவேசம் அனுப்பிரவேசத்துல தான் கரணமா மாறிடுவான். தான் தானே கரணமான மாதிரி ஜீவனோட சேர்ந்து அனுப்பிரவேசத்திலே அவன் கர்த்தாவா. அப்ப என்ன ஆகும் ஜீவனும் அனுப்பிரவேசத்தை கர்த்தா பரமாத்மாவும் அனுப்பிரவேசத்துல கர்த்தா அதை இவன் கரணமாக மாறிடுவான். ஆத்மனான படம் இருக்கு. அதனால சேன அர்த்தம் சுரூபத்தை சொல்றது பகவத் சுரூபத்தை அப்படி சொன்னதால் அனுப்பிரவேசி ஈஷா கர்த்தா தத்விசிஷ்டா ஜீவசிஷ்டா கர்த்தா. இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்ன ஆச்சு பாருங்க. இப்போ அத்வைதம்ன்றது இந்த இடத்துல சிந்திக்காது. பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால அத அத்வைத பட்சம்ன்றது வராது. துவைத பட்சம் வருமானு பார்த்தாக்க சுவாஸ்ருதி இருக்கே அது ஏகக்கர்த்திருவத்தை சொல்லும். ஒரே கர்த்தா அந்த ஒரே கர்த்தத்துக்கு விரோதம் வந்ததுனால அதுவும் அன்பிக்காது. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பாருங்க. நான் பரதேவதையாக நான் இந்த சரீரத்துக்கு சரீர விசிஷ்டனாக கொண்டு அனுப்பிரவேசம் செய்கிறேன், ஜாகரணத்தை பண்ணுகிறேன், திருவுக்கரணத்தையும் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால அனைத்து ஜீவிய ஆத்மநாபத்துக்கு ஜீவ சரீரி பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கல்பித பேதம் இதர வியாபத்தின் கரோதி அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க. பெருமாள் திருத்திக்கிறார் அகம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா ஜீவேன ஆத்மனா அப்படின்னாக்க ஜீவனோட சேர்ந்த பரமாத்மா அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்ப கல்பித பேர் வந்து சொல்லியோ சாதாரண பரமாத்மா சுரூப வாக்கி அணையன ஜீவேன ஆத்மனா ஜீவ சரீரங்களான பரமாத்மா அந்த மாதிரி அர்த்தம் விசிஷ்டமான வேஷம் விசிஷ்ட வேஷம் வருது. அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை சொல்றது. அதனால கல்பித பேதம் அதை கொண்டு நிர்வாகம் பண்ணும்போ அல்லது ஆத்ம சர்ப்பத்துக்கு சரீரமே அர்த்தம். ஜீவன் எனக்கு சரீரம் என் சரீரத்தை கொண்டு நான் அனுப்பிரவேசம் பண்றேன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்கோ. எப்படி சொன்னாலும் நம்ம சித்தாந்தத்துல விசிஷ்ட வேஷம் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியவாதமும் போயிடும். அதே மாதிரி துவேதிகள் சொன்ன அந்த சுவாஸ்வதிக்கு விரோதமாக சொன்னோம் அதுவும் போயிடும். அந்த விரோதமும் போயிடும். எல்லாமே சரியா அன்பிச்சு எல்லா இடத்துலையும் பரமாத்மா தான் கர்த்தான் சித்தி சொல்றது. ஆக இப்ப வாக்கியார்த்தம் என்ன அகந்த கருணையோட கருணை வந்துருத்தான் ஐயோ அகம் நான் இவாகா திஸ்ரோ தேவதா இந்த பூதங்கள் இவைகள்ல அனைத்து ஜீவன ஆத்மனா அனுப்பிரவேசிய என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசித்து நாமரூபே வியாக்கலாம் வெட்டி சிருஷ்டியை செய்கிறேன். திருவிருதம் திருவிருதம் சொல்லச்ச பதர்த்தம் அதுக்கோசம் வெட்டி சிருஷ்டி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அங்கீகரணம் பண்ணணும். அவை எல்லாம் பண்ணாதான் இதன் காரியத்தை பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா சுத்தமான போதங்களை வச்சுட்டு இதை பண்ண முடியாது. சுத்த தங்கி கிடைக்க 24 கேரட் அதை கொண்டு எப்படி ஆபரணம் பண்ண முடியாதோ கொஞ்சம் செத்து இதெல்லாம் கலந்து பண்ணணும் எப்படி வருமோ அந்த மாதிரியாக திருவண்ணாமலையில சுத்தமான போதங்களை கொண்டு பண்ண முடியாதுன்னு பஞ்சீகரணங்கள்லாம் பண்றேன். அதை பண்ணினாத்தான் வெற்றி சக்தி பண்ண முடியும். அதனால சொல்ற அனுப்பிரவேசம் பண்றேன். அனுப்பிரவேசத்துக்கு முன்னாடி வெற்றி சக்தி அதுக்கு முன்னாடி இந்த துருக்கரணம் அதனால பதர்த்தம் அப்படின்னு அங்க ஒரு அதிகாரம். அதனால நான் இந்த பஞ்சபூதங்கள்னா இருக்கே பூதங்கள் இவைகள்ல என் சரீரமான ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் செய்து நாகரூப வியாகரணத்தை செய்கிறேன். அந்த ரெட்டு திருஷ்டி நாகரூப வியாகரணமான ரெட்டு திருஷ்டிக்கோசம் திருவள்ளுவர் ஏகே காமகரவான் திருவர்கரணம் பஞ்சீகரணத்தெல்லாம் பண்ணுகிறேன் அப்படி என்று ஆச்சார். இப்படி சொன்னதுனால திருஷ்டாத்வைத சித்தாந்தம்ன்றதுதான் சரியானதுன்னு அழக்க அமையாது. இல்லாத போனா அது அமையவே அமையாது. அவருடைய பட்சம் எல்லாம் எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சிருக்கிறார். இது வந்து அரிய நாள் முடிஞ்ச பரியந்தம் இறங்கி சொல்லிருக்கேன். இதுக்கு மேல இறங்கவுமே அரிய சக்தி இல்லைன்னு தோன்றது புரியும் நினைக்கிறேன். யாதி வேணாத்மேதி ஸ்ருதிரியமபின பிரம்ம ஜீவை ஆக பிராகேவை கோந்தராத்மா வபரிதரஹிதி ஸ்தாயி பேதாபினானாம் தேனே சஸ்தப்திதிஷ்டஸ்வ கர்ணகதயா அனுப்ரவேசே திகர்த்தா ஜீவே தத் கர்த்ருதாயாம் ஏஹ்னஹி கததே த்வாஸ்ருதி கர்த்ருபேதாத் கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.